శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కీకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి యస్య వాగ్వృత్తిపర్యంతాయ చ రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం. ఇప్పుడు నన్ శ్రీమద్ భాగవతులు 9వ స్కంధతుల పరశురామ చరిత్రత్తే నామ పాత్రం. పరశురామ చరిత్రత్లయం పల విశేషங்கள் உள்ளன. அதலயும் பிதிருவாக்கிய பரிபாலனன்றது பிரதானமான ஒரு விஷயம். அது எல்லாவற்றையும் நாம பார்த்தோம். அம்சாவதாரமாக எம்பெருமானுடைய அம்சாவதாரமாக பரசுராம அவதாரம் ஏற்பட்டதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுக்கு அப்புறமா இந்த 9வது அத்தியாயத்துல யயாதியினுடைய விருத்தாந்தத்தை பார்க்க போறோம். நம்ம இதுல இந்த வம்சத்துல இருக்கிறவாள் எல்லாம் பத்தி சொல்லிட்டு யயாதிக்கு 5 புத்திரர்கள். அந்த 5 புத்திரர்கள்ல கடைசி புத்திரன் புரு என்பவன். அந்த புருவனுடைய ஒரு உத்தமோத்தமமான ஒரு குணத்தையும் நாம பார்க்க போறோம். இது நாம் இதுல யயாதின்றவ யாருன்னு கேட்டமானாக்க, இந்த ஐலனுடைய மூத்த குமாரன் ஆயு என்பவன், அவளுக்கு க்ஷத்ரவிருத்தன் முதலிய 4 பசங்க வம்சம் வந்தது. அவளுடைய வம்சத்தை 17வது அத்தியாயத்துல விஸ்தாரமா சொல்லி சொன்னார். சங்கிருதி சசித ஜயஹ க்ஷத்ர தர்மா மகாரதா க்ஷத்ரவிருத்தான்வயா பூபாஹ சிருணு வம்சம் வம்சம் ச நாகுஷாத்துன்னு நகுஷனுடைய வம்சத்தை சொல்லி சொல்ற. யதி யயாதிஹி சங்யாதிஹி அயாதிஹி வியதிஹி கிருதிஹி, இப்படி 6 பேர் அந்த நகுஷனுடைய குழந்தைகள். அவளுக்கு 6 புத்திராள் இருந்தா. ராஜ்யம் நைச்சத்யதிஹி பித்ரா தத்தம் தத்பரிணாமவிதே யத்ர பிரவிஷ்ட புருஷ ஆத்மானம் நாவபுத்தியதே. அதுல யதீன்றவ முதல் குழந்தை. நகுஷனை பத்தி தெரியும், நகுஷன்றவ இந்திர பதவியே அடைந்தவர். ஆனாலும் தன்னுடைய ஒரு தவறான எண்ணங்கள்னால இந்திரலோகத்துல இருக்கச்சே இந்திரன் இல்லாத சமயத்துல இந்திராணியின் இடத்துல ஆசைப்பட்டார். அதனால அதே மாதிரி பாகவத அபிச்சாரம் பட்ட, அதனால அகஸ்தியர் முதலானவர்களாக சபிக்கப்பட்டவராக ஆயிட்டார் நகுஷன்றவர். எவ்வளவு தர்ம காரியம் பண்ணிருந்தா கூட பாகவதாபிச்சாரம் கணக்கு நாம பட்டோம்னாக்க அது எல்லாத்தையும் மொத்தத்தையும் முழுங்கி போயிடும். நாம இப்ப எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தோமோ அத்தனை புண்ணியத்தையும் முழுங்கி கடைசியில் அந்த பாபம் தான் மிச்சமே தவிர வேற ஒன்னும் நிக்காது. இதுல என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், புண்ணியமும் பாப்பமும் இண்டிபெண்டா இருக்கும், தனித்தனியா இருந்து இருக்கும். புண்ணியத்துக்கு உண்டான பலன் வேற, பாபத்துக்கு உண்டான பலன்றது வேற. புண்ணியத்துக்கு உண்டான பலனை அனுபவிக்கிறவனும் பாபத்துக்கு உண்டான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். இது ரெண்டும் நல்லிஃபை ஆகாது. அந்த பிளஸும் மைனஸும் சேர்ந்து அதுல மைனஸ் குறைஞ்சி போய் பிளஸ் மாத்திரம் நிக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. பாபம் பண்ணா கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். அது எப்பேற்பட்டவாளுக்கும் அது மீற முடியாத ஒரு விஷயம் அது. இப்போ அந்த பிதாவா இருந்திருக்கிறவர் நகுஷத் ராஜ்யத்தை யதீன்றவருக்கு பெரிய பிள்ளைக்கு கொடுக்கிற. கொடுத்த உடனே அந்த பெரிய பிள்ளை சொல்ற, ராஜ்யம் நைச்சத்யதி பித்ரா தத்தம் தத் பரிணாமவிது யத்ர பிரவிஷ்ட புருஷ ஆத்மானம் நாவபுத்யதே. இது ஏதோ ராஜ்யம்ன்றது யாரோ கொடுக்கல, அப்பா கொடுக்கறேன். அப்பாவும் ஜேஷ்டபுத்திரனாக இருந்திருக்கிற யதிக்கு, அப்பா நீ இந்த ராஜ்யத்தை நீ வந்து ஆளணும் என்று கொடுக்கறேன். அப்படி கொடுத்தா கூட அந்த யதி அதை வாணான்னு சொல்லிட்டேறான். ராஜ்யசாசனம்ன்றதுல போயிட்டோமானாக்க மேல மேல இந்த லோகத்துல இருக்கக்கூடிய போகத்தை அனுபவிக்கிறது இப்படிதான் நம்ம புத்தி போகும். எனக்கு ராஜ்யசாசனமும் வாணாம், எதுவும் வாணாம், நான் ஆத்ம விஷயத்துல ஈடுபட்டவனாக நான் இருந்திருக்கேன். இப்படி ராஜ்யசாசனம் பண்ணிட்டு தர்ம மார்க்கத்துல ராஜ்யசாசனம் பண்ணினா கூட அந்த ஆத்ம விஷயத்துல ஈடுபாடுன்றது குறைவா போயிடும். ஆகையால எனக்கு இந்த ராஜ்யசாசனம் வாண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாளாம். பிதரி பிரம்சிதே ஸ்தானதே இந்திராண்யா தர்ஷணா த்விஜைஹி பிராபிதே ஜெகரத்வம் வை யயாதிஹி அபவன் ரிபஹா. ராஜாவுக்கும் நகுஷருக்கும் ஒரு சாபம் வந்துடுச்சு. சாபம் வந்ததுனால சர்ப சர்பான்னு சொல்லி சொல்றதுனால சர்ப்பமாக ஒரு மலப்பாம்பாக ஆயிட்டா. இப்ப ராஜ்யம் ராஜா இல்லாத இருக்க முடியாது. ஆனா ஜேஷ்டபுத்திரனாக இருக்கிற யதியோ, நான் வந்து ஆத்ம ஜானத்துல தான் நான் ஈடுபட்டவனாக இருந்திருக்கேன் தவிர லௌகிக்க விஷயத்துல ராஜ்யசாசனாதிகள்ல நான் ஈடுபடல, எனக்கு வாண்டான்னு சொல்லிட்டார் அவர். அடுத்தது வேற வழி இல்ல, யயாதி தான் ராஜ்யசாசனம் பண்றவராக ஆயிட்டார். சதசிரேஷ்வாதி சதிரக்ஷோ பிராத்தனே பிராதா யவீயதா கிருததாரோ ஜுகோபோர்யாம் கார்ச்சஸ்ய வ்ருஷபர்வணஹ. இப்போ அவருடைய மீதி நாலு பேருக்கும் அந்த ராஜ்யத்துல அந்தந்த பாகத்துல ஒவ்வொரு திக்குல இருக்கிற பாகத்தை அவள ஆள சொல்லிட்டு தாம் வந்து மத்தியம பாகத்துல இருந்துட்டு பெரிய ராஜ்யசாசனம் மொத்த பேருக்குமா தான் ராஜாவாக இருந்தாலும் கூட தன்னுடைய பிராத்தாக்கள் சகோதரர்களுக்கும் அவளுக்கு தேவையான பாகத்துல அவளுக்கும் உண்டான ராஜ்ய பாகத்தை கொடுத்து ராஜ்யத்தை சாசனம் பண்ண சொல்லி சொன்னார். ஆனா இவருக்கு கல்யாணம் யாருண்டா ஆச்சு, யயாதிக்குனாக்க பிராமண ஸ்திரீண்ட கல்யாணம் பண்ணிண்ட. இது அனுலோமம் பிரதிலோமம் என்பதாக ரெண்டு விதம். அனுலோமம்ன்றது மேல் ஜாத்தியில இருந்திருக்கிறவன் கீழ் ஜாத்தியில இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, பிராமணன் க்ஷத்ரிய ஸ்திரீய கல்யாணம் பண்ணிக்கிறார், ரிஷ்யசிங்கர் வந்து சாந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது இருக்க, அது அனுலோமம். பிரதிலோமம்ன்றது அது கொஞ்சம் விலோமம், இழப்பம் அது. அதாவது பிராமணாலும் க்ஷத்ரியாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா பிராமண ஸ்திரீ க்ஷத்ரியனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது அவ்வளவு சிறப்பாக சொல்லப்படவில்லை. ஆனா இவருக்கு யயாதிக்கு பிராமண ஸ்திரீய கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. இப்போ பரீட்சித்து மகாராஜா கேக்குற, சாதாரணமா இந்த மாதிரி நடைபெறாது. பிராமணாள் வேணா க்ஷத்ரிய ஸ்திரீய கல்யாணம் பண்ணிப்பா, ஆனா க்ஷத்ரிய ஸ்திரீய பிராமணாள் பிராமண ஸ்திரீய க்ஷத்ரியால் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப குறைவா இருக்க. என்ன காரணத்தினால இந்த க்ஷத்ரிய ஸ்திரீய இவர் கல்யாணம் யயாதி கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்கிறேன். அதுக்கு சுக்கர் சொல்ற, ஏகதா தானவேந்திரஸ்ய சர்மிஷ்டா நாம கன்யகா சகி சஹஸ்ர சயுக்த குரு பித்ரா ச பாமினி. ஒரு சமயத்துல சர்மிஷ்டன்னு ஒரு பொண்ணு, அவ அசுரராஜாவனுடைய விருஷபர்வான்னு பேரு, விருஷபர்வாவனுடைய பெண். அவள் அவள் ரொம்ப அழகா இருந்திருப்பள், அவ கல்யாணம் ஆகாதவள் அவள் கன்னிகை. அந்த சர்மிஷ்டன் அவ ஒரு இடத்துல தன் தோழிகள் ஒரு 500 பேர் 1000 பேரோட அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்காளாம். சகி சஹஸ்ர சயுக்த குரு புத்ரியா ச பாமினி. தேவயானின்னு சுக்கராச்சாரியருடைய பொண்ணு, அவளும் ராஜாவனுடைய பெண்ணோட கூட அவளும் போறான், எல்லாருமா போற. அங்க போன ஒரு இடம் ரொம்ப ரமணீயமாக இருந்துருக்கு, எல்லா இடத்துலயும் நல்லா புஷ்பிச்சிருக்கு, ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு. அந்த புருஷோத்தம அந்த இடத்துல ஒரு ஒரு கணர் குளம் மாதிரி ஒரு இடம் இருந்துருக்கு. தீர்த்த நீர்நிலை அந்த இடத்துல எல்லாரும் தீர்த்தாமடி குளிச்சுண்டு தான் சந்தோஷமா இருக்கணும்னு பாக்குறான். அப்போ அவ குளிக்கச்சே என்ன பண்ணாள்னாக்க, அவ உட்கிந்த புடவையெல்லாம் கரமேல எடுத்து வச்சுட்டு அவ அதுல ஜலத்துல இறங்கி தீர்த்தா மாறுறா குளிக்கிறான். தாஜலாசயமாசாத்திய கன்யா கமல ரோச்சனா தீரேன்ய துகுலானி விஜக்ருஹு சிஞ்சதீர்மிதா. அந்த அந்த கரையில அந்த துணி எல்லாம் வச்சுட்டு இவ எல்லாரும் என்ன பண்றாள்னா, ஒத்தர் மேல ஒத்தர் தண்ணியை இறைச்சிண்டு ரொம்ப சந்தோஷமா அங்க குளிச்சுட்டு இருக்கான். இப்படி குளிச்சுட்டே இருக்கச்சே ஆகாச மார்க்கத்துல பாக்கறான். பார்த்தாருனாக்க ரிஷபவாகனத்துல சிவபெருமானும் உமாதேவியும் போறாளாம். அந்த சிவபெருமான் வரத பார்த்த உடனே பெண்களுக்கு எல்லாம் ஒரு வெக்கமா போயிடுத்து. இவ ஜலாசயத்துல குளிக்கிறதுனால ஓடி ஓடி ஓடி போய் போற போய் கரமேல வச்சிருக்கிற அந்த அவ புடவைகளை எடுத்து சுத்திக்கிறா. ஒவ்வொருத்தர் சுத்திக்கிறா. சரசோத்தீரிய வாசாந்தி பரியதுர் பிரேடிதாஸ்ரியா சர்மிஷ்டா ஜானதி வாசா குரு புத்திரா சமவியதி ஸ்வீயம் மத்வா பிரகுபிதா தேவயானீதம் அப்ரமீத். சர்மிஷ்டையும் ராஜாவனுடைய பொண்ணுதான சர்மிஷ்ட, அவளும் பாவம் அங்கிருந்து வர மேல வந்து பாக்குறா. அந்த அவசரத்துல ஏதோ ஒரு துணி எடுத்து உடம்புல சுத்திக்கணும்னு சுத்திக்கிறா. அவளுக்கு தெரியாது அது தேவயானியினுடைய துணி. அது அந்த தேவயானியினுடைய துணின்றது தெரியாத அவ உடம்புல சுத்தின்ட்டான். சுத்தின்ற பிற்பாடு அங்கிருந்து தேவயானி பாக்குறா. பார்த்துட்டு கண்ணா மின்னு வெய்ய ஆரம்பிக்கிறா. அவ அகோ நிரீட்சதாமஸ்யா தாஸ்யா கர்மஹ்யசாம் அசாம்ப்ரதம். இந்த வெய்யறதெல்லாம் கூட சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும். நீ என்ன பண்ணிருக்க, நீ அவ யாரு, பெரிய ராஜாவுனுடைய ரிஷபர்வனுடைய பொண்ணு, அத கூட பார்க்கல. இவ குரு புத்திரின்ற ஒரு கர்மம் இவளுக்கு தேவயானிக்கு. அவளை பார்த்து கண்ணா பின்னால வெயிறா. இவ அஸ்மத்தாரியம் திருதவதி சுனீவ ஹவிரத்வாரே. நான் பிராமணஸ்திரீ குரு பத்னி குருவும் குருவனுடைய பொண்ணு, நான் உடுத்துகிற துணிய போய் நீ உடுத்துகிறிய. ஒரு யாகத்துல புரோடாசத்த நாய் சாப்பிடுற மாதிரி தானே நீ இந்த மாதிரி பிராமணனுடைய புடவைய பிராமண ஸ்திரீனுடைய புடவைய நீ உடுத்துகிறதுன்னு சொல்லி சொல்ற. ஏரிதம் தபசா சிருஷ்டம் முகம் பும்சா பரஸ்யே தாரியதே ஏரிக ஜோதி சிவ பந்தா சதர்சிதாம் பிராமணோ முகமாசீத் பிராமணெல்லாம் எம்பெருமானுடைய முகத்திலேந்து உண்டானுவா. நாங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பெருமானுடைய முகத்திலேந்து உண்டாந்தவோ. நாங்கெல்லாம் பெரிய தபஸ்வி, அப்பேற்பட்ட தபஸ்வியினுடைய பொண்ணு, நான் உடுத்துகிற துணியை போய் நீ உடுத்துகிறியா. தைரிய ஜோதிஹி சிவப்பந்தாஸ்த தரிசிதான்னு சொன்னார். ஜோதி ரூபமான பிரம்மமானது எங்களால தரிக்கப்படுகிறது. இப்படி மங்களகரமான வேத மார்க்கம்ன்றது இவ பிராமணால் தான் காண்பிச்சு கொடுக்கிறான். அப்படி இருந்துட்டு இருக்கச்சே பகவான் அதி விஸ்வாத்மா பாவன ஸ்ரீநிகேதன. எல்லாம் ஸ்ரீக்கும் ஆசிரியபூதமான பரிசுத்தமாகவும் இருந்துட்டு இருக்கிற பகவானும் கூட எங்களை நமஸ்கரித்து பூஜிக்கிற. பிராமண மம தெய்வத்தம்னு சொல்லி சொல்ற, பிராமணால பெருமாளே பூஜிக்கிறேன் எல்லாம் சொல்லி இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சே பிராமணா பிராமணோ சர்வா தேவதா, வேதமே சொல்றது எல்லா தேவதைகளும் பிராமணால் இடத்துல குடிகொண்டு இருக்காள்னு சொல்லிருக்கு. அப்படி இவ்வளவு மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிற என்னுடைய துணி எடுத்து போய் நீ உடுத்தின்ட்டியானாக்க இது என்ன அயோக்கியத்தனம்னு அவளை வெய்யற. நம்ம புது வேஷ்டி ஒலத்தி வச்சிருக்கோம். வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் போறான். பிச்சைக்காரன் அவன் தெரிஞ்சோ தெரியாதையோ நம்ம வேஷ்டி எடுத்து அவன் உடுத்துட்டான். உடுத்தின்ற பிற்பாடு அந்த வேஷ்டியை நாம மறுபடியும் உடுத்திப்போமா? உடுத்திக்க மாட்டோம். அதே மாதிரிதான் இவள் சர்மிஷ்ட உடுத்தின்ற வேஷ்டி அவ என்னதான் புடவாது, என்னதான் ராஜகுமாரியா இருந்தா கூட என்னைத்த போய் நீ உடுத்தின்ட்டு அவளை வெய்யறா. வெய்யறதோட மாத்திரம் இல்ல, அவ இன்னும் என்னென்ன வார்த்தை எல்லாம் சொல்றா. வயம் தத்ராபி பகவஹா சிஷ்யோ ஸ்யான பிதாசுரஹா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, நாங்கெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவா, உங்க அப்பாவே ராஜா ஊருக்கு போனா ராஜாவா இருந்துகிட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் சிஷ்யம் தானே. அவன் அஸ்மத்தாரியந்திரதவதி சூத்ரம் வேதமிவாசதி, நாங்க உடுத்திக்க வேண்டிய நான் உடுத்திக்க வேண்டிய புடவைய நீ போய் உடுத்தின்றியனாக்க, ஒரு சூத்திரனா இருக்கும் வேதாத்தியனம் பண்ற மாதிரி நீ பண்ணிருக்கிற காரியம் இவ்வளவு இழப்பா இருக்கு அப்படின்னு கண்ணாமன் அந்த சர்மிஷ்டைய போய் தேவயானி வெயிறாளாம். இது பாக்கறான் இந்த விசவெல்லாம் எல்லாரும் விசவ கேட்டுக்க மாட்டா, ஏதோ நல்லத்தனமா தெரியாத பண்ணிட்டேன், அது புடவைன்னு எனக்கு தெரியல, அவசரம், அந்த சிவபெருமான் புருஷனா இருக்கோ மேல வரே, அவ நம்மளை பார்க்க கூடாதுன்றதுக்காக நான் அவசரத்துல எடுத்து சுத்தின்றது தானே தவிர நான் வேணும்ட்டு எல்லாம் உன் புடவைய உடுத்திக்கல அப்படின்னு சொன்னாக்க, இந்த பதில் சொல்றது எதையுமே கேட்கிற ஒரு நிலையிலேயே தேவயானி இல்ல, சரம்சரமா வெய்யறா. இவளுக்கும் கோபம் வந்துடுத்து, சர்மிஷ்டைக்கும் கோபம் வந்துடுத்து. ருஷா சுசந்தி ஊரங்கேவ தர்ஷிதா தட்டதட்சதா. ஒரு பெண் பாம்பு இப்படி நம்ம நடந்து போச்சு வழியில படுத்திருந்தது, இருட்டுல தெரியாத பாம்ப காலை விட்டு காலை வச்சு மெரிச்சிட்டோம்னாக்க அதுக்கு ஒரே கோபம் வந்து புஸ்ன்னு கடிக்க வரும். அந்த மாதிரி சர்மிஷ்டைக்கு அவ்வளவு கோபம் வந்துடுதான் இப்போ. என்ன நல்ல நான் வேணும்னு பண்ணல, தெரியாத பண்ணிட்டேன்னு சொன்னாலும் கேட்காத, திருப்பி திருப்பி நீங்கெல்லாம் என் சிஷ்யால் தானே, எனக்கு என் கால நிச்சயம் வந்து சேவிக்கிறவங்க, என் கால விழறவா தானே உங்க அப்பா எல்லாம் அப்படின்னு எல்லாம் கண்ணாமனான் வெய்யறத பார்த்த உடனே இவளுக்கு மனசு தாங்கல. ஆத்ம விருத்தம விஜய கத்ததே பகு பிச்சுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் திருப்பி வெய்யறா, அந்த வெய்யறதே ரொம்ப சுவாரஸ்யம், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, உன்னுடைய நிலைய தெரிஞ்சுக்காம நீ சொல்லிட்டு இருக்கீங்க, காக்கா சாதம் போட்டாக்கா எப்படி சுத்தி சுத்தி வருமோ, எப்ப சாதம் போட போறான்னு எப்ப சுத்தி சுத்தி வருமோ, அந்த மாதிரி தானே உங்க அப்பாவோ நீயோ எல்லாரும் ராஜாவை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குங்கோ, நாங்க போடுற காக்காக்கு வைக்கிற சாதம் மாதிரி தானே அதை வாங்கிட்டு நீங்க போயிட்டு இருக்குங்கோ, அப்ப ஒரு பிக்ஷுக்கு பிச்சைக்காரனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஊர்ல அப்பா அப்படின்னு தெரிஞ்ச அப்பனா நிச்சயம் அன்ன வைசுதேவம் பண்ணுவ, அந்த வைசுதேவம் பண்ணச்சு அந்த வைசுதேவம் பண்ணிட்டு அந்த சாதம் வாயசம்பள்ளியே வாசல் பேக்கல் இதுல காக்காய்க்கு வைக்கிற வழக்கம். அந்த காக்கா அந்த 12 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும் அங்கேயே அந்த பக்கத்துல மரம் இருக்கும், மரத்திலேயே சுத்திட்டு இருக்கும், அதுக்கு எங்கேயோ கரெக்டா தெரிஞ்சிடும். அது அந்த வைசுதேவ பிரசாதம் வச்ச உடனே ஓடி வந்து அது சாப்பிடும். அந்த மாதிரி நீ எங்க அப்பாவை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கவங்க, எங்களை சுத்தி வந்துட்டு இருக்கவங்க தானே, உங்களுக்குன்னு என்ன இருக்குது உனக்கு அப்படின்னு அவள்கிட்ட சர்மிஷ்ட அந்த தேவயானிய வெயிறாளம். அதோட இல்லாத ராஜகுமாரியாச்ச, இவளுக்கே இவ்வளவு கோபம் வந்துன்னா அவளுக்கு எவ்வளவு கோபம் வராது. அவளுக்கு என்ன பண்ணா, அவ துணியும் எடுத்துட்டு அவ துணியும் இல்லாத அவளை போய் கணத்துல பிடிச்சி தழுத்து பட்டு போட்டாளாம், போ நீ அல்லாடிங்க கிடப்போ அப்படின்னு சொல்லிட்டு. சர்மிஷ்டா பிராட்சிபத்மே வாச ஆதாய மன்யுனா, தேவயானி பிடிச்சி கணத்துல தள்ளிப்பட்டு நீ போய் என்ன வேணா பண்ணிக்கப்போன்னு பட்டு போயிட்டாளாம். தஸ்யாம் கதாயாம் சுகிருகம் யயாதிகி மிருகஜாம் சரண்ணே பிராப்தோ எதிர்ச்சய கூப்பே ஜலாப்தி தாம் ததர்ஷா. அவ போனது பாடு யயாதி மகாராஜா வரையறங்க, மகாராஜா இப்படி வந்து பார்த்துட்டு ஜலம் தீர்த்தம் வேணும்னு இருக்கு, அங்க ஒரு பக்கத்துல கிணறு இருந்து கிணத்துல போய் தீர்த்தம் எடுத்துக்கலான்னுட்டு அந்த கிணத்துக்கு போனாக்க, இவள் பாவம் தேவயானி கிணத்துல தள்ளிட்டு அவ கிணத்துல அல்லாடின்னு இருக்கா, மேல ஏற முடியாத அவ அல்லாடின்னு இருக்கா, துணியும் இல்ல, அந்த துணியும் அவ தூரத்துக்கு போட்டு அவ சர்மிஷ்ட அந்த ஸ்தித்தில பாக்குறான். தத்வா சமுத்தரம் வாசா தசே ராஜா விவாசசே கிரகீத்வா பாணினா பாணிம் உஜ்ஜஹார தயாபரா. கைய பிடிச்சு அவள் கைய நீட்டுறா, இந்த ராஜாவும் யயாதியும் கைய நீட்டுற, கைய பிடிச்சு நீட்டி அவளை தூக்கி விடுற, தன்னுடைய மேல் உத்திரியம் இருக்க அந்த மேல் உத்திரியத்தை கொடுத்து அவ துணியை உடுத்திக்கிற மாதிரி அவளை சொல்லி சொல்லிட்ட. இது மொத்தம் ஒரு தயையினால நடந்தது. ஐயோப்பாவும் ஒரு பெண்ணு கணத்துல விழுந்திருக்காளேன்னு அப்படி பண்ற யயாதி. அப்ப பார்த்த உடனே இவளுக்கு அந்த ராஜாவனிடத்துல ஒரு பிரேம வந்துடுறது தேவயானிக்கு. ராஜஸ்தயா கிரகீதோமே பாணிகே பரபுரஞ்சய ஹஸ்தகிராகம் பரோ மாபூத்து கிரகீதாயா ஸ்வயாகிமே. ஏதோ எந்த காரணத்தினாலேன்னு சொல்ல தெரியல, ஒரு தெய்வத்தினுடைய செயல்னால நீ என் கைய பிடிச்சிட்ட. உன் கைய பிடிச்ச நான் இனிமே இன்னொருத்தர் கைய பிடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டப்படல. ஹஸ்தகிராகம் பரோ மாபூத்து கிரகிதாயா சயாகிமே ஏஷகா ஈசகுதோ வேற சம்பந்தோ நவுன புருஷா பௌருஷா. இது நாம் பண்ணதில்ல, ஈஸ்வரன் நம்ம ரெண்டு பேருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்க, ஆகையால நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி சொல்றானா. ந பிராமணோமே பவிதா ஹஸ்தகிராகோ மகாபூத, எனக்கும் ஒரு சாபம் இருக்கு, அந்த சாபத்தினால என்னுடைய கணவனாக இருந்திருக்கவன் பிராமணனாக இருக்க மாட்டான்னு சாபம் எனக்கு. அதாவது இவர் சுக்கராச்சாரியர், சுக்கராச்சார அசுரகுரு பிரகஸ்பதியினுடைய புத்திரன், இவர் தேவதைகளுக்கெல்லாம் குருவா இருக்கவர் பிரகஸ்பதி, பிரகஸ்பதியினுடைய புத்திர கச்சன்னு ஒருத்தர். அவர் சுக்கராச்சாரியரிடத்துல வந்து மிருத சஞ்சீவனி என்ற ஒரு வித்ய ஒரு மந்திரம், அதாவது இறந்து போனவர்களை கூட பிழைப்பிக்கிறது ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை அவர் கத்துன்றார். கத்துன்றிருக்கச்சு இதே தேவயானி என்ன பண்ணிட்டா, அந்த கச்சனை பார்த்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டா. கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டா அதுக்கு கச்சன் சொல்ற, நீ குருவனுடைய பொண்ணு, நீ ரொம்ப பூஜிக்கத்தக்கவள், ஆகையால நீ குருவனுடைய பத்னி குருவனுடைய பொண்ணு எல்லாருமே மாத்திரு ஸ்தானத்துல இருந்துருக்கிறவா, உன்னை போய் நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறது, நான் பண்ணிக்க மாட்டேன் என்று கச்சன் சொல்லிட்டார். இந்த தேவயானி என்னைக்கு பார்த்தாலும் பிடிவாத காரி, உடனே கோபம், எங்க அப்பா வந்து நீ கத்துண்டியோ மிருத சஞ்சீவனின் மந்திரம், அந்த மந்திரம் மொத்தம் உனக்கு மறந்து போயிட்டோம், சமயத்துக்கு உபயோகப்படாது போயிட்டோம்னு இவள் சாபம் கொடுக்கிறார். கச்சன் தான் ஒரு தப்பும் பண்ணாதிருக்கே தனக்கு சாபம் கொடுத்த உடனே அவருக்கு கச்சனுக்கு கோபம் வந்துடுத்து, அவர் சர்மேட்டைக்கு தான் தேவயானிக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். என்னன்னா, உனக்கு பிராமணன் கணவனா வரமாட்டான் போ அப்படின்னு சொல்லி போயிட்டார். இப்ப அந்த சாபம் பலிச்சுடுத்து, நீ தான் ராஜாவா இருந்துட்டு இருக்க, நீ எனக்கு வந்து இதுவா இருக்கணும், கணவனா ஆகணும்னு அவ பிரார்த்திக்கிற பண்றான். கதே ராஜனே சாம்பீரே தத்ரஸ்ம ருஜிதோ பிதுகும். அப்ப ராஜா என்ன சரி அப்படி நடக்கணுமா தான் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பட்டுப்பாடு, நீ போய் முன்ன உங்க அப்பாவை போய் பாரு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்ட. நடந்த சமாச்சாரம் மொத்தத்தையும் அப்பாவிட சொல்லி அழறா தேவயானி. தேவயானி இடத்துல ரொம்ப பிரீத்தி சுக்கராச்சாரியருக்கு. சுக்கராச்சாரியரும் பாவம் சொல்ற, துர்மனா பகவான் காவியாக பௌரோஹித்யம் விகர்க என்னே துவன் விற்த்தின் காப்போத்தியும் துகித்ரா சயோ புராத். அப்ப நினைச்சுக்கிறேரா, இந்த வாத்தியாரா இருக்கிறத காட்டிலும் கஷ்டம், அந்த பௌரோகத்தியம் பிரகஸ்பதியா இருக்கிறத காட்டிலும் கஷ்டம் வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த விற்பி போய் நான் ஆசிரியச்சுக்கினேன், இதை காட்டிலும் யார் தாட்சியம் இல்லாத உஞ்ச விற்பி பண்ணி சாப்பிடலாம் அவா மேலன்னு சொல்லார். இப்பெல்லாம் பாக்குறோம் நாம அந்த பிரகஸ்பதியா இருக்கிறவா படுற கஷ்டம் இருக்க, இந்த பொம்னாட்டிகள் ஸ்திரீக்கள் முதற்கொண்டு அவர் மிரட்டுவா, வாத்தியார் சுவாமி ஏன் இது பண்ணலன்னு சொல்ல, இது சொல்லலையே அது சொல்லலையே அப்படின்னுட்டு அவ வாத்தியார் வெய்வா. என்ன பண்றது, என்னமோ அந்த சம்பாவனை கொடுக்கற ஒண்ணுத்துக்காக பாவம் எல்லா விசவையும் கேட்டுண்டு வாத்தியார் இருந்துட்டு இருக்க. இப்ப இந்த ராணிய ராஜாவுனுடைய பொண்ணுதான சர்மிஷ்ட, காக்காக்கு பிச்சை காக்காக்கு சோறு போடுற மாதிரி எம் வீட்டுல வந்து சுத்தி சுத்தி வந்து சாப்பிட்டுருக்க தானே நீன்னு அந்த சர்மிட்ட சொன்னாலும் இல்லையோ, அந்த வார்த்தை தேவயானிக்கு உரைச்சா உரைக்கிறதோ உரைக்கலையோ சுக்கராச்சாரியருக்கு உரைச்சது. அதனால அவர் என்ன பண்ண, இனிமே இந்த ராஜா வீட்டுக்கு போக வேண்டியது இல்லை, வேண்டாம் நாம ஊரை விட்டே பற்று போயிடலாம் அப்படின்னுட்டு அவர் இவளையும் அழைச்சுட்டு கிளம்புறே. அதோட அப்ப ஒரு வார்த்தையும் சொல்ற, இந்த விற்பிய காட்டிலும் பிரகஸ்பதியா இருக்கிற விற்பிய காட்டிலும் பௌரோஹித்யன்ற ஒரு விற்பிய காட்டிலும் உஞ்ச விற்பி பண்ணினாக்கா யார் தாட்சியம் இல்ல பௌத்த விட்டாந்தேகின்னு நான் சொல்லிட்டு வாசல்ல சோதர பாட சொல்லிட்டு போறேன், தோன யாருக்கு தோன்றதோ அவங்க கொண்டு வந்து சொல்லி அரிசி கொடுக்க போறான், அந்த அரிசி கொடுத்தான்னா அதை வச்சு நான் பெருமாள் திருவாராதனம் பண்ணி சாப்பிட போறேன், மனசு இஷ்டம் இல்லாததும் கொடுக்காததுனால யாரையும் யாரும் நம்மள வெய்ய போறதில்ல, நாமளும் அவளை வெய்ய போறதில்ல, அவனும் நம்மள வெய்ய போறதில்ல, அந்த விற்பியே மிக உயர்ந்த விற்பியாக இருந்துட்டு இருக்கு, அதுவே பண்ணுவோம் போறோம் இந்த ராஜாவுண்ட பிரகஸ்பதியா இருந்து அவன் சேவிச்சதும் போறோம், இப்படி வெய்யறதும் போறோம், ரெண்டும் வாண்டான்ட்டு அவர் கிளம்பிட்டேரான். அவ விஷ பரமாத்மாஜ்ஞாய பிரத்யநீக விவட்சிதம், பிரத்யநீக விவட்சிதம் குரும் பிரசாதயன் மோத்ரா பாதயோ பதிதா பதி. இந்த சேப்பு வாழ்க்கணும், உனக்கு ஒன்னும் அவளுக்கு ஒண்ணு உள்ள ஒண்ணு இருக்கு. அப்போ அங்கிருந்து இந்த சமாச்சாரம் தெரிஞ்செடுத்து ரிஷபர்வாக்கு, இவர் ராஜா இவர் வேற குரு ஊரை விட்டு கிளம்பிட்டேருனாக்கா அது ரொம்ப தேஜஸ் நாட்டுக்கே ஒரு நல்லது இல்லைன்றது தெரிஞ்சுட்ட. அதனால ஓடி வந்து ராஜா காலில் விழுறாராம். காலில் விழுந்த பிற்பாடு கணார்த்த மன்யுகு பகவான் சிஷ்யம், ஆச்சாரியாளா இருக்கிறவர்களுக்கு சிஷியாளுட கோபம் வரும், ஆனா அந்த கோபம் கூட அரக்ஷணம் தான், அதுக்கப்புறம் அந்த கோபம் போயிடும். அவர் சுக்கராச்சாரியருக்கு இவ வந்து சேவிச்ச உடனே கோபம்லாம் போயிடுத்து. ஆனாலும் உன்னை சொல்றேனா, என் பொண்ணு என்ன சொல்றாளோ அதை பண்ணுப்பானி. காமோசியா கிரைதாம் ராஜன் நைனாம் செக்து மிகோத்சகே, இவ்வளவு விட்டுடாத, நான் இவ்வளவு விடுறதுக்கு நான் இஷ்டப்படல, என் பொண்ணு என்ன சொல்றாளோ அது கொஞ்சம் பண்ணிட அப்படின்னா, அவள் தேவயானி என்ன பண்றா தெரியுமோ இல்லையோ, சர்மிஷ்ட எனக்கு தாசியா வரணும், என்ன நீ கல்யாணம் அது ஏயாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், ஏயாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், சர்மிஷ்ட என்னோட சீதனமாக என்னுடைய தாசியா தொண்டு புரியவளாக அவ வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவயானிக்கு ஏயாத்தியோட கல்யாணமும் பண்ணி வச்சு சர்மிஷ்ட சர்மிஷ்டையோட கூட இன்னொரு 500 பெண்கள் எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சாராம். அப்ப சுக்கராச்சார் சொன்னான், ஏயாத்தியின்ற தபார் ரொம்ப அழகானவள் வரா, சர்மிஷ்ட வரா, அவளோட எந்த ஒரு சமயத்திலையும் படுக்கையில நீ பங்கு போட்டு கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேரான். தமாகராஜன் சர்மிஷ்டா மாதா சல்பே நகரிகிதே, இங்கதான் ஒரு அரச வம்சத்தினுடைய பெண்ணனுடைய தியாகத்தை பார்க்கணும். இவளுக்குன்னு இல்ல, இப்ப ரிஷசிங்கருக்கு வரச்சே சாந்தான்னு சொல்றவோ, அதே மாதிரி போபோ பல்லாட்சான்னு சொல்லச்சு, ரைக்கருடைய விற்த்தாந்தத்துல வரச்சேயும் அந்த தன்னுடைய பொண்ணையே சொறி பிடிச்சுட்டு இருக்கிற ஒரு ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். இந்த ராஜ்யத்துக்காக அரச வம்சத்து பெண்கள்லாம் தியாகம் பண்ணிருக்கா, அதே ரீதியில தான் சர்மிஷ்டையும் தியாகம் பண்றா. சரி அவ்வளவுதான், ராஜ்யத்துக்கு க்ஷேமம்னு சொன்னாக்க இவளுக்கு தாசியா போறத பத்தி கூட எனக்கு ஒன்னும் இல்லைன்னுட்டு தாசியா போறா. ஆனா இவர சுக்கராச்சாரியர் சொன்னார், ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, ஏயாத்தி தேவயானியோட சந்தோஷமா தான் இருந்தா, அப்படி இருக்கச்சே கூட ஒரு நாள் சர்மிஷ்ட ஏகாந்தமா இருக்கச்சே சொல்றேன், நானும் உன்னையே கணவனாக வரிக்கிறேன், நானு நான் அரச குலத்துல பிறந்தவள், எனக்கு நீயும் ராஜாவா இருக்கிறதுனால ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது ஒன்றும் கிடையாது, உனக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. அதுல ஒரு சில விஷயம் சொல்லி சொல்றேன், தமேவரே ரகசி சக்கியாக பதிம் ரிதௌ சதி ராஜபுத்திரார்த்திதோ பத்தே, நான் உன் மூலமாக எனக்கு குழந்தை வேணும்னு எனக்கு ஆசையா இருந்துருக்கு, ஆகையால எனக்கு நீ குழந்தைய கொடுக்கணும்னு சொல்லி சொல்ற. பர்த்தாவா இருந்திருக்கிறவன் ரோகம் இல்லாதவனாக இருந்தான்னாக்க, ரோகம் இல்லாதவனும் நிஷித்த காலங்கள் அதாவது விரத தினம் ஏகாதசி அமாவாசை இந்த மாதிரி அதாவது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுக்கு நிஷித்தமான காலங்கள் இல்லாமல் இருந்ததுன்னாக்கா, பெண் இச்சித்தாள்னாக்கா கணவன் மாட்டேன்னு சேர மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். இப்ப சர்மிஷ்ட அவளும் ராஜகுமாரி, இவனையே கணவனாக வரிச்சுட்டா, இவள் இச்சிக்கிறா, இச்சிக்கச்சே நான் மாட்டேன்னு, இப்போ ரோகம் இல்லாதவனா இருக்க ஏயாத்திக்கு அந்த காலமும் வந்து தவறான காலம் இல்ல, நிஷித்தமான விரத தினம்லாம் எதுவும் இல்ல, அப்படி இருக்கச்சே தர்மசாஸ்திர பிரகாரத்துக்கு அவளுடைய சர்மிஷ்டையினுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணி வைக்க வேண்டியது ஏயாத்தியினுடைய கடமையா ஆயிடுச்சு. ஆகையால ஏயாத்தியையும் சர்மிஷ்டையோட சேர்ந்துக்கிறான். ஏயாத்திக்கும் குழந்தை, சர்மிஷ்டைக்கும் குழந்தை பிறக்க போறது, தேவயானிக்கும் குழந்தை பிறக்கிறது, தேவயானிக்கு ஏற்கனவே குழந்தைகள்லாம் இருக்கு, சர்மிஷ்டைக்கு குழந்தை பிறக்கிறதுன்னு தெரிய வரக்க போறது அந்த நிலை, அதுக்கு காரணமாக இருந்தோ ராஜாதான் தெரிஞ்ச உடனே தேவயானிக்கு கோபம் வந்துடுது. இந்த பெண்களுக்கு கோபம் வந்ததுன்னாக்க அண்ணா உன்னா அப்பா அவத்துக்கு ஓடி போயிடுறது, அப்பா வந்து என்ன பண்ண முடியும், அப்பா அந்த காலத்து அப்பா எல்லாம் பாவம், பசங்கள் எல்லாம் வந்து சொன்னா பெண்கள் அழுதுண்டு வந்ததுனாக்க ஐயோ பாவம்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் இடத்துல இருப்பா. இப்ப என்னைக்குமே அப்பா எல்லாம் பெண்கள் இடத்துல பிரீத்தி அதிகம் தான், அப்பாக்கோ அம்மாக்கோ. அந்த மாதிரி வரைச்சு சுக்கராச்சாரியர் இடத்துக்கு போனோட்டு கிளம்பிட்டான், நான் போறேன் போ அப்படின்னுட்டு. ஆனா பிரியா அனுகதா காமி வச்சோபிகி உபமந்திர என்ன ந பிரசாதயித்தும் சேகே பாதசேவாகனாதிபிகின். அவ கால பிடிச்சிட்டு கெஞ்சினான் ஏயாத்தி, அப்பா நீ பண்ண போகாதுமா, ஒண்ணு பெரிய இதெல்லாம் நான் தர்மத்தை தான் பண்ணனே தவிர நான் அதர்மத்துல எதுவும் நான் நடந்துக்கல, இதெல்லாம் ராஜாவுனுடைய விருத்தாந்தம் தான் இது அப்படின்னு மொத்தத்தையும் சொன்னா எதையுமே கேட்கலையா. அவ போயிட்டாலும் சுக்கரரும் பார்த்த உடனே கோபிச்சுண்டு அவர் என்ன பண்ணு, தும் ஜரா விசதாம் மந்த விரூப கரணின்றாம், நீ உடனே கழவனா போயிட வேண்டியதுன்னு சபிச்சுட்டேறான். ஏயாத்தி சொல்லானா எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்ல, நீ கழவனா என்ன சபிச்சுட்டே, உம்ம பொண்ணோட கூட நான் எத்தனையோ நாள் இன்னும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப என்ன போய் சபிச்சுட்டேற, உம்ம பொண்ணுக்கு தான் அந்த சந்தோஷம் இல்லாத போயிடுறது அப்படின்னு சொன்னேறான். சொன்ன உடனே சரி நான் சபிச்சது சபிச்சது தான், உன் பிள்ளைகள் யாரானா உன்னுடைய கழத்தனத்தை வாங்கிக்கிறதா இருந்தாக்க அவள்னு அந்த கழத்தனத்தை கொடுத்துட்டு நீ யுவாவா இருந்துட்டு அனுபவின்னா. அங்கேருந்து ஏயாத்தி வரு, ஏதோ தாத்த பிரதீட்சேமாம் ஜராந்தேகி நிஜம் வயகாம் மாதாமக கதாம் வத்த நசுத்ரோ விஷயேஷ்டகம். அவ தேவயானிக்கு மூணு பிள்ளை, சர்மிஷ்டைக்கு ரெண்டு பிள்ளை. தேவயானியுடைய பெரிய பிள்ளை இந்த பார்த்து கேக்குற, அப்ப நீ வந்து என்னுடைய கழுத்தனத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன. அதுக்கு அந்த எது என்ன சொன்னா, பெருமாள் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கு, இதுக்கு வைராக்கியம், அதாவது பகவத் தியானம் பண்ணணும்னாக்க அதுக்கு வைராக்கியம்ன்றது ரொம்ப முக்கியமானது. வைராக்கியம்ன்றது என்ன எப்ப வரும் அப்படின்னு கேட்டா, ஒரு கிராமிய சுகானுபவம் பண்ணிட்டு சீச்சி இதெல்லாம் ரொம்ப அல்பமானதுன்னு அது தெரிஞ்சின்ற பிற்பாடு அப்புறம்தான் அதுல வைராக்கியம் வரும். எந்த ஒரு வஸ்துலயுமே நன்னா இல்லாத வஸ்துவை தொழில் சாட்டு பார்த்துட்டு சீச்சி நன்னா இல்லைன்னு தூக்கி போடுவோம், அந்த மாதிரி இந்த வஸ்துவை அனுபவிச்சுட்டு தான் போறது. இப்ப எனக்கு வந்து பெருமாள் இப்படி இது வந்து வைராக்கியம் வரத்துக்கு என்னுடைய யுவத்துவம்லாம் காரணமா இருக்கச்சு, இத்த ஒன்னுட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வைராக்கியம் வராது போயிடும், உமக்கு மத்தியே வந்தது, இது கணக்கு கிரமமா வந்து நீர் வயசானவனா ஆயினாருனாக்கா சரி நீர் கேக்குறேன்ட்டு நான் பண்ணலாம், ஆனா நான் அது பண்ணல, உமக்கு நடுவாந்திரத்துல வந்ததான் நான் வாங்கிக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்ட. அடுத்த நாலு பிள்ளையும் சொல்லிட்டான். கடைசியில அந்த சர்மிஷ்டையினுடைய பிள்ளை பொருன்றவ அவன் சொல்லி சொன்னானா, கோணுலோகே மனுஷேந்திர பிது ஆத்மஜத புமானு பிரதிகர்த்தும் கமோ யஸ்யா பிரசாதாத் விந்ததே பரமான். ஒரு அப்பாவுக்கு இது கூட பண்ணலன்னாக்க வேற என்ன பண்ண போறேன், அவசியம் நான் உன்னுடைய கழத்தனத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்பா அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த சரீரத்தை உண்டு பண்ணினதே அப்பா தானே, இந்த சரீரத்தை உண்டு பண்ணி இந்த சரீரத்தை கொண்டு பகவத் தியானம் பண்ணி மோட்ச பர்யந்தமான ஒரு ஐஸ்வர்யத்தை பெரும்படியான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்தவர் அப்பா தான், அவருக்கு பிரீத்தி பண்ணி வைக்காது வேற என்ன நம்ம பண்றது, புத்திரன் வேற என்ன பண்ண முடியும், ஆகையால நான் ஒத்துக்கிறேன். உத்தம சிந்திதம் குறியா புரோக்த காரி துமத்தியமாம், பிள்ளைகள்ல உத்தமன் மத்தியமன் அதமன்னு மூணு கேட்டகரி இருக்காளாம். உத்தமன்றவன் யாருன்னா அப்பா என்ன நினைக்கிறாரோ நினைக்கிற காரியத்தை பண்றவன் உத்தமன். மத்தியமன் யாரு என்று கேட்டாக்க, அப்பா வாயால சொல்லி இத பண்றையாடான்னு கேட்ட பிற்பாடு பண்றவன் இருக்கானே அவன் மத்தியமன். அதமன் யாருன்னாக்க, அது கேட்டும் அப்பா டே இது பண்ணடான்னு சொல்லியும் பண்ணாத இருக்கான் பாருங்க அவன் அதமன். இப்படி அப்பா நினைக்கிறதையே நான் பண்ண வேண்டியவன இருக்க போக, நீ வாயால கேட்டதே போய் நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமான்னு அந்த புரு இவன்கிட்டேருந்து அந்த கழத்தனத்தை ஏயாத்திகிட்டேருந்து வாங்கிட்டான். பாவம் ஏயாத்தியும் புருவனுடைய யவ்வனத்தை வாங்கிட்டு எத்தனையோ வருஷம் ஏதோ 1000 வருஷங்கள்ல அவ சந்தோஷத்தோட இருந்தார்னு சொல்லி சொன்ன. ஒரு கால விசேஷம் ஆச்சு. டேய் வாசுதேவ, பெருமாள் எடுப்பறை தட்டு எடுத்து வச்சு இது பண்ற வழக்கு ஏத்த சொல்ற. இது இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும், அடுத்தது பார்க்கலாம். கவிதா ஸ்ரீகிருஷ்ணன் ஹாய் கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.